போதை கொள்ளும் பாடும் மனம் காற்றை போல ஓடும் உரைக்காத கண்கள் தேடும் நான் வியந்தேன் இவருடன் சேர்ந்தாடு சென்றல்ல நாள்தோறும் நான் உங்கள் காதல் தாசா